ശ്രീമാധവാംസുതാമൃതിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാത്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുധഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതപുരിഭൂഷ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയം കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം. അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇത്തം സംഘടിതഃ പദൈഃ ത്രിഭിർ അസായേവ ദ്വിപഞ്ച അക്ഷരൈഃ അത്രൈതത്വഹിതപ്രയോജനമയൈഃ അധ്യാത്മസാരൈത്രിഭിഃ ആദ്യത്രയക്ഷരവേദസൂതിർ അജായത സ്ഥൂലാദിവൃത്തിത്രയത്രൈഗുണ്യപ്രസമം പ്രയച്ഛതി സതാം ത്രയന്തസാരോ മനുഃ. ഇത് ഒരു പ്രമാണവാക്യം. ഒന്ന് ഇരണ്ട് മേലും ഐന്ത് അക്ഷരങ്ങളെ മൂന്ന് പദങ്ങളായ പ്രണവം, നമസ്, അതുക്കപ്പുറം ചതുർത്ഥി വിഭക്തി ഏർന്നതാണ് നാരായണ ശബ്ദം. ഇപ്പടി മൂന്ന് പദങ്ങളായ വേദാന്തസാരമായി തത്വഹിത പുരുഷാർത്ഥങ്ങളാകിയ മൂന്ന് അർത്ഥങ്ങളോടും അമയപ്പെട്ടതായി രഹസ്യത്രയത്തിലെ അതായത് ത്രിവഷ്ടാക്ഷരം ദ്വയം ചരമശ്ലോകം എന്നതാണ് രഹസ്യത്രയത്തിലെ മുതന്മസ്ഥാനം വഹിപ്പതായി അകാര ഉകാരമകാരങ്ങളാകിയ മൂന്ന് അക്ഷരങ്ങളുടെ പ്രണവമാകിര വേദത്തെ തന്നഹത്തെ ഉടയതായി സ്ഥൂലം സൂക്ഷ്മം പറം എന്നതാണ് മൂന്ന് വകൈ അർത്ഥങ്ങളെ ഉടയ നമപദാർത്ഥത്തെ അതായത് നമസ്ങ്കര അന്ത ശബ്ദത്തെ ഉടയതായി വേദാന്തസാരമാണ് നാരായണ ശബ്ദത്തെ തന്നഹത്തെ കൊണ്ട ഇന്ന തിരുമന്ത്രമാണത് മുമുക്ഷുക്കൾക്ക് അതായത് മോക്ഷത്തെ അടയ വേണം എന്ന് വിരുമ്പുവർക്ക് സംസാരത്തെ അറവേ ഒഴിത്തു കൊടുക്ക വല്ലது. ഇതിനാലതാണ് മഹാനാരായണ ഉപനിഷത്തും ഇത് ഓമിത്യേക അക്ഷരേ നമൈതി ദ്വേ അക്ഷരേ നാരായണായേതി പഞ്ചാക്ഷരാണി ഏതത് വൈ നാരായണാഷ്ടാക്ഷരം പദം ചൊല്ലിച്ച് അവയെ നാം നിത്യമും തിരുവാരാധനത്തിലെ മന്ത്രപുഷ്പത്തിലെ ഇന്നളവും അനുസന്ധിച്ച് വരുകോം. ഇപ്പടിപ്പെട്ട இந்த திருவஷ்டாட்சரத்திலுள்ள முதல் பதமான அந்த பிரணவத்தை எப்படி உபாசிப்பது, அது எவ்விதம் தோன்றியது என்பதையெல்லாம் சீக்ஷாவல்லி அதாவது இந்த தைத்திரிய உபனிஷத்திலே முதல் வல்லியான சீக்ஷாவல்லி நமக்கு நன்கு விளக்கியது. அதில் இந்த ஆறாவது அனுவாகமா ോന്തർഹൃദയ ആകാശിന്നയം പുരുഷോ മനോമയ അമൃതോ ഹിരൺമയ അന്തരേണ താലുക്കേ യേഷസ്തന ഇവാബലംഭത്തെ സേന്ദ്രയോനി യത്രാസൗകേ ശാന്തോ വിവർത്തതേ വ്യപോഹ്യ ശീർഷകപാലേ ഭോരിത്യഗ്നൗ പ്രതിതിഷ്ഠതി ഭുവ ഇതി ഭായൌ സുവരിത്യാധിത്യേ മഹ ഇതി ബ്രഹ്മണി ആപ്നോതി സ്വാരാജ്യം ആപ്നോതി മനസസ്പതിം വാക്പതിഃ സക്ഷുത്പതിഃ श्रोत्रपतिर्विज्ञानपतिः एतत्ततो भवति आकाशशरीरं ब्रह्म सत्यात्मप्राणारामं मन आनन्दं शान्तिसमृद्धममृतम् इति प्राचीनयोग्योपास्व. இந்த ஆறாவது அனுவாகத்தில் பாதி அர்த்தம் பார்த்தோம். இந்த ஆப்னோதி மனசஸ்பதிங்கிறதுக்கு முன்னால் இருக்கிறதான சுவரித்யாதித்யே மக இதி பிரம்மணி ஆப்னோதி ஸ்வராஜ்யம், இது இந்த ஆப்னோதி ஸ்வராஜ்யம்னா ஆப்னோதினா அடைகிறான். அடைகிறான்னு உடனே எதை அடைகிறான்ங்கிறதான ஒரு கேள்வி பிறக்கிறது இல்லையா, அத ஸ்வராஜ்யம். அதாவது வைகுண்டம் போன ஆத்மாவுக்கு அங்க என்ன ராஜபட்டமா கொடுக்குறார், அங்க என்ன மகுடமா சூடுறான்னா அப்படி இல்லை. அங்க கர்மங்களுக்கு வசப்படாதிருப்பதான அந்த சத்திய சங்கல்பாதிகளை வேதம் சொல்றது. ஆப்னோதி மனசஸ்பதிம், ஆப்னோதினா அடைகிறான். எதை அடைகிறான்னு கேட்டா மனசஸ்பதின், எல்லா பிராணிகளுடையவும் மனத்திற்கு பதியாக இருக்கும் தன்மையை அந்த எம்பெருமான் எப்படி அடைகிறானோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் அவனுக்கு சரீரமாக இருப்பதனாலே அந்த எல்லாருடைய மனத்திற்கும் பதியாக இருக்கும் தன்மையை அடைகிறான். அதாவது இந்த இந்திரியங்களெல்லாம் அவனுக்கு வசப்படுகின்றனன்னு தாத்பரியம். ஓ ஜீவாத்மா பரமாத்மாவின் சரீரமாக ஆகிறான்னு சொன்னான். அந்த பரமாத்மாவானவன் எல்லா ஜீவாத்மாக்களுடைய ஹிருதய குகையிலே அந்தர்யாமியா இருப்பதால் பரமபதமடைந்த ஜீவன் அந்த அந்தர்யாமியின் சரீரமாக எல்லா ஜீவாத்மாக்களின் மனத்துக்குள்ளே அவர்களுக்கெல்லாம் பதியாக விளங்குகிறான்னு சொல்றதுல தப்பு இல்லையே. வாக்பதிஹி சக்ஷுஷ்பதிஹி ஸ்தோத்ரபதிஹி விஞ்ஞானபதிஹி ஏதத்ததோ பவதீன்னு மேலும் சொல்லிச்சு. அதாவது வாக்கு, கண், காது, விஞ்ஞானம் இவற்றுக்கெல்லாம் கூட பதியாகிறான். இப்போ இங்கே பூலோகத்திலே நாம் வாழ்கின்ற வரையிலே நம்மளுடைய வாக்கு, சக்ஷுஷ்ங்கிறதான கண்ணு, ஸ்தோத்திரங்கிறதான காது, இப்படி இவைகளெல்லாம் நம்மாலே அடக்க முடியாது. நாம் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் ஏதோ ஒரு ஒரு சமயங்களில் அதெல்லாம் பட்டினிய போயிடும். ஆனால் அங்கே நாம் முக்தாத்மாவாக ஆகும்போது இதுக்கெல்லாம் அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அந்த அவசியமே இல்லாதபடி ஆயிடுமா. அதாவது இந்த மனசு இருக்கே அது ஒன்றே போகும். அதான் அந்த மனசு என்ன பண்ணும், மனசே நாக்கு மாதிரி பேச ஆரம்பிக்கும், அதுவே பார்க்க ஆரம்பிக்கும், அதுவே கேட்க ஆரம்பிக்கும், அதுவே விஞ்ஞானத்தை கொடுக்கும். இப்படி அந்த எம்பெருமானை ஒக்க இவனும் அனைத்து அனுபவங்களையும் பெறுகிறான். பரம்சாமியம் பைத்தின்னு வேதம் சொல்லலையோ, அப்படி ஆறான். சரி, அது ஆகாசரீரம் பிரம்மன்னு சொல்லிட்டு ஆனா நாலா திக்குகளிலும், அதாவது நம்மளை சுத்தி எல்லா இடத்திலேயும். காச காசன்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப ஆகாசன்னா என்ன, நாலா பக்கங்களும் பிரகாசிக்கின்றதான சரீரம். இங்கே நமக்கு பஞ்சபூதத்தாலே சரீரம், அந்த 24 தத்துவங்களும் காய கரணாதி ரூபேன பரிணமித்து பகவத் திரோதானாதிகளை பண்ணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி இங்கே இகலோகத்துல, அதாவது பிருத்திவி சம்பந்தம் இருக்கிற வரியந்தம் இந்த 24 தத்துவங்களும் நமக்கு சரீரமா இருந்தது. நாம் முக்தாத்மாவா ஆன பிற்பாடு அங்கே சுத்த சத்துவமயமான சரீரம். அதனால அந்த திவ்ய சரீரயுக்தமான அந்த பிரம்மத்தோட ஆவிர்வவிக்கிறான். அந்த பிரம்மத்தோட இவன் எப்படி ஆவிர்வவிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரங்கள்ல பலவிதா சர்ச்சை பண்ணி, அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்னன்னு நிறைய சொல்றா. அது இந்த இடத்துக்கு அவ்வளவு அவசியம் இல்லாததுனால அதை விட்டுட்டு அடியன் மேல போறேன். சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம். சத்தியம் அப்படின்னா எப்பொழுதும் ஒரே மாதிரியா இருப்பது, அதாவது விகாரமே இல்லாமல் விகாரமற்றிருப்பதுன்னு அர்த்தம். அது ஒரே விதமா எப்படி இருக்கும்னா அத அபிகிருதம்னு சொல்லுவான். அபிகிருதம் என்னன்னா, இப்போ ஒரு இங்க பூலோகத்துல ஆறு விதமான விகாரங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்றிருக்கு, அதாவது ஷட்பாவ விகாரஹான்னு. அதுல என்னன்னா அஸ்தி, ஜாயதே, பரிணமதே, விவஸ்ததே, அபக்ஷியதே, வினஸ்யதீன்னு ஆறு. அஸ்தின்னா இருக்கு, ஜாயதே அது தோன்றுகிறது அல்லது பிறக்கிறது, பரிணமதே கிரமேண மாறுபடுகிறது, விவஸ்ததே வளர்கிறது, அபக்ஷீயதே அது தேயறது, வினஸ்யதி அப்படியே தெரிஞ்சு போய் ஒரு காலத்துல இல்லாமே போயிடுறது, அழிஞ்சு போயிடுறது, வினஸ்யதி. இந்த ஆறு விகாரமும் இங்க பிருத்வி சம்பந்தத்துல ஏற்படுறது. இந்த ஆறு விகாரமும் முக்தாத்மாவா நாம் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தோமே ஆனால் அங்க ஏற்படுறதில்லை. அதனாலதான் சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம்னு சொல்லித்து அந்த ஆத்ம நித்திய முக்தர்களுடைய ஜீவர்களுடைய பிராண பிராணனை போன்று, அதாவது பரம பிரேமைக்கு ஆஸ்பத பூதனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே பரமாத்மாவை எவனை போன்றே மன ஆனந்தம் சங்கல்ப மாத்திரத்தினாலே சித்திக்கின்றதான ஆனந்தத்தை இவன் அடைகிறான். வேதமும் ய காமம் காமயதே சோஸ்ய சங்கல்பா தேவ சமுத்திஷ்டதீன்னு சொல்லித்து. அதனால எந்த விஷயத்த அந்த முக்தாத்மா சங்கல்பிக்கிறானோ அந்த விஷயம் அந்த கேவல சங்கல்பத்தினாலேயே சித்திச்சுடுமா. அப்படிப்பட்ட அந்த சத்திய சங்கல்பத்தை அந்த முக்தாத்மா உடையவனாக இருக்கிறான். சாந்தி சமிருத்தம்னு சொல்லிச்சு மேல, அதாவது அழிவே இல்லாததான எப்பொழுதும் சாந்தியுடன் கூடியதாய் இருக்கும். அமிர்தம்னா அங்கே சம்சார பந்தம், கர்ம விஷயனா இருக்க மாட்டான். இங்கே பூலோகத்தில் இருந்த வரைக்கும் நாமெல்லாம் கர்ம விஷயாள், அங்கே அந்த சம்சாரிகமான கர்மம் கிடையாது. அதனாலே அசம்சாரின்றார், அதாவது பிரம்மத்தின் சரீரமாக ஆகி அவன் அந்த கர்மாவே இல்லாதிருக்கிறான். அப்படி இருப்பவன் இதி பிராச்சீன யோக்யோபாஸ்வ இதி விதமாக பிராச்சீன யோக்யா. இப்போ இந்த உபதேசமானது பிராச்சீன யோக்யங்கிறதான சிஷ்யனுக்கு ஆச்சாரியரான வைசம்பாயனர் உபதேசிச்சதா தெரிகிறது இந்த பதங்கள் இருக்கிறதுனால. அதுல இந்த பிராச்சீன யோக்யங்கிற பெயருடைய சிஷ்யனுக்கு இதை நாம் முன்னமேயே உபதேசித்தோங்கிறத இங்க அந்த பிருகு மகரிஷிட்ட திரும்பவும் வைசம்பாயனர் சொல்றதா இங்க வச்சுக்கணும். இப்படி இது பண்ணும்போது அதுக்கு மேல ஏழாவது அனுவாகம், அது பிருத்திவ்யந்தரிக்ஷம் ஜௌதிசோவாந்தர திசாஹ அக்னிர்வாயுராதித்யச்சந்திரமா நக்ஷத்ராணி ஆபவோஷதயோ வனஸ்பதய ஆகாச ஆத்மா இத்யபிபூதம் அதாத்யாத்மம் பிராணோ வியானோபானஸ்புதானஸ் சமானஹ சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாக் த்வக்சர்மமாகும் சத்குஷ்ணாவாஸ்தி மஜ்ஜா ஏததிவிதாய ருஷிரவோசத் பாந்தம் வா இதகும் சர்வம் பாந்தேனைவ பாந்தக்ஷ்ருணோதீதி அப்படின்னு இந்த ஏழாவது அனுவாகத்தில். இவ்விதமாக இந்த ஓங்காரமான பிரணவத்தை எவனொருவன் அறிந்து கொண்டு அந்த பிரம்மத்தை அதன் பிரகாரம் உபாசிக்கிறானோ அவன் உயர்ந்ததான ஸ்ரீ வைகுண்டம் என்னும் மோட்சத்தை அடைந்து எம்பெருமானுக்கு சரீரமாக ஆகி பகவானை போன்றே, அதாவது பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ அதே அளவு ஆனந்தத்தை அவனுக்கு துல்லியமாக இந்த ஜீவாத்மாவும் பெறுகிறான் அப்படின்றது இங்கே தாத்பரியம். அதுக்கப்புறம் இந்த பாந்தோபாசனம், பாந்தோபாசனம்னு அதாவது அஞ்சஞ்சா உபாசிக்கிறது. இது என்ன, அது கணக்கு போடுறது முன்னால மூணு மூணுன்னு சொல்லிட்டு அப்புறம் சதச்சதுர்த்தான்னு நாலு நாலுன்னு சொல்லிட்டு இப்ப அஞ்சுன்னு சொல்றது இல்லையா. இனி அந்த பாந்தோபாசனம்ங்கிறது என்னன்னா, பங்கி பங்கிங்கிறது ஒரு சந்தஸ், ஒரு சந்தஸ்னா தமிழ்ல விருத்தம்னு சொல்றா பாருங்க, யாத்திர கணத்துல வர்றதே அந்த மாதிரி விருத்தம். இது இந்த பங்கிங்கிறது ஒரு குதிரை ரூபத்துல இருக்கும்னு சொல்றா. அது இப்ப சூரியனுக்கு கூட ஏழு ரதம், அந்த ஒற்றை சக்கரம் உள்ள சூரியனுக்கு ரதம், அந்த ரதத்துல ஏழு பச்சை குதிரை பூட்டிருக்கு. காரார் புறவியேழ் பூண்டதனியாழி பேரா நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டுவுக்குன்னு சிறிய திருமடலிலேயும் கரியன் அதை பறக்க சாதிக்கிறார். இப்படி இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட நாமும் என்ன பண்றோம், காயத்ரி உஷ்ணி அனுஷ்டு பிருஹதி பங்கி திருஷ்டு ஜகத்யா சந்தாம்சின்னு அந்த ஏழை சொல்றோமோ நாம். அப்போ காயத்ரி சந்தஸ், காயத்ரின்னு ஒரு சந்தஸ், அனுஷ்டுப்னு ஒரு சந்தஸ், பங்கின்னு ஒரு சந்தஸ், இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த காயத்ரி சந்தஸுக்கு இப்போ ஒரு ஸ்லோகம் அந்த சந்தஸ் வச்சுன்னு பண்றான்னு வச்சுக்கோ, அந்த விருத்தத்தில் பண்றான்னா அதுல 28 எழுத்து இருக்கும். இப்ப காயத்ரிக்கு 28 எழுத்துன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அத அது 14-7 காயத்ரியினுடைய இதாது வரும். இல்ல அதுவே அந்த தீர்க்கம் இதுன்னு ரெண்டு விதமா, அது 24 எவ்வளவா இருக்கா. அனுஷ்டுப், அனுஷ்டுப்ங்கிறது 32 எழுத்து கொண்டதாக இருக்கும். அதுல அந்த அறவரிங்கிறது 16 அக்ஷரங்கள் கொண்டதாக இருக்கும். 32 அக்ஷரம் கொண்டது அனுஷ்டுப். அதுல அற ஸ்லோகங்கிறது 16 அக்ஷரம். அதுல கால் ஸ்லோகங்கிறது 8 அக்ஷரம். இத இந்த அனுஷ்டு ஸ்லோகம் நிறைய நாம அன்றாட வாழ்க்கையில அதை பாராயணம் பண்ணிருக்கோம். இப்போ கீதை முழுக்கவுமே இந்த அனுஷ்டுப் சந்தஸிலே வந்தது. பாதுகா சரஸ்ரத்திலேயும் எல்லா பத்ததிலேயும் முதல் ஸ்லோகம் இருக்கே அது இந்த அனுஷ்டுப் சந்தஸ். சந்தஸ்டீரங்க பிருத்வீஷு சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவகான்னு சேவிக்கிறமே அதெல்லாமே அனுஷ்டுப் ஸ்லோகம். இந்த பங்கி பங்கிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு இதுக்கு 5 அக்ஷரம் இருக்கும். இப்படி 5-5 வரும் விஷயங்களுக்கு பாந்தம்னு சொல்லுவா. அது அந்த வேதத்துல இங்க பாந்தம்னு சொல்றது. பிருஹதாரிய உபனிஷத்து பத்னி யாகம் பண்றதான யஜமானன், அவனது புத்திரன், அப்புறம் தைலவித்தமான உபாசனம், மானுஷவித்தமான யாக பசு, இந்த 5 பாந்தம்னு சொல்றது. அதுல இந்த பாந்தத்துல 2 கணக்கு சொன்னான், அதிபூதம் அத்தியாத்மம்னு. முன்னாலேயே முதல்ல ஆரம்பத்திலே எது அதிபூதம் எது அத்தியாத்மம்னு நாம பார்த்தோம். அத அதிபூதங்களானது பிருத்திவி, அந்தரிக்ஷம், தௌஹு, திசா, அவாந்தர திசாக, இது 5. இது லோகபாந்தம்னு சொல்றார், அதாவது உலகத்தில் உள்ளதான 5. அதுக்கப்புறம் அக்னி, வாயு, ஆதித்யன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் தேவதா பாந்தம்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஆபஹா, ஓஷதயா, வனஸ்பதயா, ஆகாசம், விராட் புருஷன், அதான் ஆத்மான்னு சொல்றார். இது பூதபாந்தம்னு இந்த 5 பூதங்கள். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அதிபூதம். அதிபூதம்னா வெளியில இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வெளியில இருக்கிறத அதிபூதம்னு சொல்றோம். அத 15 இருக்கு மொத்தம், அது 3 இதா 5. அப்போ பாந்தமா 3, லோக பாந்தம் 5, தேவதா பாந்தம் அஞ்சு, பூத பாந்தம் அஞ்சு. பிருத்திவி அந்தரிக்ஷம் ஜௌ திசா அவாந்தர திசாக. பிருத்திவி நமக்கு தெரியும், அந்தரிக்ஷம்னா ஆகாசம், ஜௌனா சொர்க்கம் தேவலோகம், திசஹான்னா இந்த நாலு திசைகள், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குங்கிற நாலு திசைகள். அதுக்கப்புறம் அவாந்தர திசாகனா ஒரு திசைக்கும் இன்னொரு திசைக்கும் மத்தியத்தில் நடுப்புற இருக்கணும் ஒரு திசை. இப்போ தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்குன்னு சொல்கிறோமே அதெல்லாம் அவாந்தர திசாகா. இதெல்லாம் லோகபாந்தத்திலே அடங்கிறது. அப்புறம் அக்னி வாயு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் தேவதா பாந்தம்னு சொல்கிறார். இந்த அஞ்சும் இதுவும் வெளியில் இருக்கிறதான் அதிபூதம். அப்புறம் ஆபகா ஓஷதயா வனஸ்பதயா ஆகாசம் விராட் புருஷன் இப்படி அஞ்சு, இது பூதபாந்தம். அதுக்கப்புறம் இந்த வெளியில இருக்கிற பதினஞ்சும் அத மூணு மூணு அஞ்சா பிரிச்சு லோகபாந்தம்னும் தேவதா பாந்தம்னும் பூதபாந்தம்னும் அத பதினஞ்சா வெளியில இருக்கிறத அதிபூதம்னு சொல்றது. அத்தியாத்மம்னா நம்ம சரீரத்திலேயே இருக்கிற ஒரு பதினஞ்சு, அதுவும் பாந்த உபாசனமா மூணு மூணு இதா சொல், அதாவது மூணு அஞ்சு அஞ்சா, மூவஞ்சு பதினஞ்சு இல்லையா, அத மூணு அஞ்சு அஞ்சா சொல்றது. அந்த அத்தியாத்மம் நம்ம சரீரத்தில் இருக்கிறதுல பிராணன் வியானன் அபானன் உதானன் சமானன்ங்கிறது இது வாயு பாந்தம்னு சொல்றா இந்த அஞ்சையும். அப்புறம் சக்ஷுஹு ஸ்தோத்ரம் மனஹா வாக் துவக்கு இந்த அஞ்சும் இந்திரிய பாந்தம். அப்புறம் சர்மம் மாம்சம் ஸ்நாவா அஸ்தி மஜ்ஜா இந்த அஞ்சும் தாது பாந்தம்னு சொல்ற. அந்த தாது பாந்தத்தில் என்ன இதுன்னா ஒன்னொன்னுலையுமே அந்த அத்தியாத்மத்தில் இப்போ பிராணன் தியானன் அபானன் உதானன் சமானன் எல்லாம் எல்லாம் ஒன்னா அதை பிராணனோட இது பண்றோம். இந்த சக்ஷு ஸ்ரோத்ரம் மனஹா வாக்கு தொக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்திரியங்களா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சரீரத்திலேயே சரமம்னா உள்தோல், மாம்சம்னா அந்த உள்ள மாம்சம்னா எல்லாருக்கும் தெரியும், அதனால அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். அப்புறம் ஸ்நாவா, அதுக்கப்புறம் அஸ்தி மஜ், அஸ்தினா எலும்பு, ஸ்நாவானா அந்த தசைன்னு சொல்றோம் பாருங்க. இதோ நம்ம வேகமா அந்த மசில் பிடிச்சி கொடுத்துன்றாங்க, அப்ப அந்த மசில்ங்கிறது தான் ஸ்நாவா. அதுக்கப்புறம் அஸ்தின்னா போன் எலும்பு, மஜ்ஜைன்னா இப்போ அந்த எலும்புகள்லாம் ஒன்னோட ஒன்னும் முட்டிக்காத, அதாவது அந்த உராய்வு ஏற்படாத, அது நடுப்புற ஒரு நீர் இருக்கும், அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜலம் மாதிரியும் இருக்காது, அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, அது ஒரு லூப்ரிகன்ட்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி மசகெண்ண மாதிரி கொழ கொழன்னு இருக்குமா, அதுக்கு மஜ்ஜைன்னு பேர். இந்த மஜ்ஜை இருக்கிறதுனால தான் அந்த கைகாலெல்லாம் நாம் மடக்க முடியறது, நீட்ட முடியறது, நடக்க முடியறது, ஒரு இதை தூக்க முடியறது, எல்லாம் இந்த மஜ்ஜை இருக்கிறதுனால. இப்படி வெளியில அதிபூதத்துல பதினஞ்சு எம்பெருமான் படைச்சிருக்கான், அது மூணு அஞ்சு அஞ்சா படைச்சிருக்கான், அது பாந்தோபாசனம். அதுக்கப்புறம் நம்ம சரீரத்துக்குள்ளேயும் பதினஞ்சு படைச்சிருக்கான், வாயு பாந்தம் அஞ்சு, இந்திரிய பாந்தம் அஞ்சு, தாது பாந்தம் அஞ்சு, இந்த அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு. இது இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, இது என்னத்துக்கு வேதம் சொல்றது அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த இப்ப சொல்றதுக்காக சொல்றது. எம்பெருமான் வெளியில ஒரு பதினஞ்ச படைச்சு ஒரு சரீரத்துக்குள்ளயும் ஒரு பதினஞ்ச படைச்சிருக்கானே, இது என்னைக்காவது நீ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து பார்த்திருக்கியா, கரலேட் பண்ணி பார்த்திருக்கியான்னு கேட்கறது வேதம். என்னன்னா இந்த வெளியில இருக்கிற பதினஞ்சு உள்ள இருக்கிற பதினஞ்சுக்கு எப்போரும் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பஞ்சபூதங்கள் எடுத்துப்போம். இப்போ முதல்ல பிருத்திவி, பிருத்திவியினுடைய பிரத்யேக குணம் என்ன, கந்தம். அந்த கந்தத்தை முகர்வதற்காக நமக்கு மூக்க பகவான் கொடுத்துருக்கான். இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகும்போது அதை கிராஸ் பண்ணும் போதே அந்த கூவை நாத்தம் அடிக்கிறது, அப்போ நம்மளே அறியாம மூக்க பொத்திக்கிறோமோனோ, அப்போ அந்த கந்தம் அது பிருத்திவியிலேருந்து வந்தது, அதை வாயுனால் தான் கொண்டு வர்றது மூக்குக்கு, அதனாலதான் நமக்கு அந்த துர்நாற்றம் அடிக்கிறது. இருந்தாலும் வாயுங்கிறது அதை தூக்கின்னு வர ஒரு வண்டி, அது ஒரு கேரியர் தானே தவிர அதுவே வாசனையை கொடுக்கறது இல்லை. அந்த கந்தத்வி பிருத்திவின்னா சாஸ்திரக்காரா, அதனால கந்தம்ங்கிறது பிருத்திவிக்கே பிரத்யேகமான குணம். ரொம்ப நாள் மழையே பெய்யல, திடீர்னு கொஞ்சம் மழை பெய்யறது, ஒரு பத்து தூத்த போடுறதுன்னா கம்னு மண் வாசனை அடிக்கும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த வாசனைங்கிறது பிருத்திவிக்குள்ள ஒரு பிரத்யேகமான குணம். அதே மாதிரி வாயு, இந்த வாயு கண்ணால் பார்க்க முடியாது, ஆனா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்பரிசத்தினாலே உணர்றோம் அந்த வாயுவை, ஸ்பரிசத்தினாலே. அந்த ஸ்பரிசத்தை உணர்வதற்கு நமக்கு துவக்குன்னு அந்த தோலை பகவான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அக்னி, அது ரூபவத்தா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு நமக்கு சக்ஷுன்னு கண்ணை கொடுத்துருக்கான். ஆகாசம்ங்கிறது அது ஒரே சப்தமயமா இருக்கும், அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சப்தம் மட்டும்தான். அந்த சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ரோத்ரியேந்திரியம், அதாவது காதை கொடுத்துருக்கான். இப்படி அந்த ஜலம் இருக்கு, அந்த ஜலம் அது ரசவத்தா இருக்கும், அதாவது சுவைக்கும்படியாக இருக்கும், அதை சுவைப்பதற்கு நமக்கு நாக்க கொடுத்துருக்கான். இப்படி இந்த பஞ்சபூதங்களை அதிபூதமா வெளியில வச்சு அத்தியாத்மமா நமக்கு சக்ஷுகு ஸ்ரோத்ரம் மனஹா வாக்கு தொக்குன்னு இப்படி இந்த இந்திரியங்களை கொடுத்து அதை நாம கிரகிக்கும்படியா பண்ணிருக்கானே. இப்படி பரம உதாரணான பகவான் அவன் பண்றதை என்னைக்காவது நாம ஒரு நாள் நினைச்சு பார்த்திருக்கோமா? இந்த வெளியில உள்ள 15 அதிபூதத்தையும் நம்ம சரீரத்துல இருக்கிற 15 அத்தியாத்மம் கிரகிக்கிறதே அதை உள்ள ஒரு நாளாவது நாம நினைச்சு பார்த்திருக்கோமா? இல்ல. அதத்தான் ஆழ்வார் அத்தியற்புதமா சொல்றார். பூ நிலாய ஐந்துமாய் புனர் கண்ணிந்த நான்குமாய் தீ நிலாய மூன்றுமாய் சிறந்த காலி ரெண்டுமாய் மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணம் நின்னையார் நினைக்க வல்லரேன். எவனாவது ஒத்தன் எம்பெருமான்னு ஒத்தன் இருக்கான், அவன் தான் இவ்வளவும் பண்ணிருக்கான்னு எவனாவது ஒத்தன் சிந்திச்சாவது பாக்குறானா? இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா இந்த பாந்தோபாசனத்துல மூணு அங்கே வெளியில அதிபூதத்தை கொடுத்துருக்கான். அந்த 3, 5, 15 அதே மாதிரி நம்ம சரீரத்துல அத்தியாத்மமா இந்த பாந்தத்துல 3 கொடுத்துருக்கான். இந்த த்ரிபாந்தம் அதுலயும் த்ரிபாந்தம், அதனால இந்த 15 அந்த 15 நாம கிரகிக்கிறமே. இப்படி பகவான் ஏற்படுத்தி வச்சிருக்கானே அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனை நாம ஓமிதி பிரம்மான்னு சொல்லிட்டு அவன்தான் பரபிரம்மம் அப்படின்னு இந்த பாந்தோபாசனத்தினாலே பரபிரம்மத்தை எவன் ஒருத்தன் நன்னா தெரிஞ்சுக்கிறானோ அவன் எதை அடைய வேணும்னு ஆசைப்படுறானோ, முமுக்ஷுனால அந்த மோட்சத்தை அடைய வேணும்னு ஆசைப்படுறான் பாருங்கோ, அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றத இந்த பாந்தோபாசனமானது சொல்லிச்சுன்னு சொல்ற. அதுக்கப்புறம் இந்த பிருத்திவியந்தரிக்ஷம் ஜௌரவாந்தர திசாகான்னு ஒரு ஒரு இதுக்கும் அர்த்தத்தை பார்த்துன்னு போலாம். பிருத்திவின்னா பூமி, அந்தரிக்ஷம்னா ஆகாசம், ஜௌனா திலோகம், திசஹானா திக்குகள், அவாந்தர திசஹான்னா அது கோண திக்குகள் தான், அதாவது அந்த ரெண்டு திக்குக்கு நடுப்புற இருக்கிறது, அதுதான் அந்த அவாந்தர திசைன்னு சொல்றது. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு சொல்றோமே அதெல்லாம். அதுக்கப்புறம் அக்னி, அக்னின்னா நெருப்பு, வாயு காற்று, ஆதித்யன் சூரியன், சந்திரமாக அந்த மதின்னு சொல்றதான சந்திரன், நக்ஷத்திராணி எத்தனையோ நக்ஷத்திரங்கள், இதெல்லாம் ஆபஹா ஜலம். அப்புறம் ஓஷதேகா, ஓஷதேகான்னா செடிகுடிகள். அப்புறம் வனஸ்பதேகா, வனஸ்பதினா நமக்கு தெரியும், வனஸ்பதினா இப்போ எண்ணெய்க்கு கூட நம்ம வனஸ்பதின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வனஸ்பதேகான்னா பூக்காது, அந்த பூவில்லாது பலன் தரக்கூடிய மரங்கள் வனஸ்பதேகான்னு வேதத்திலே சொல்லப்படுறது. ஆகாசகான்னா நாம பாக்கிறதான ஆகாசம். ஆத்மானா இங்க விராட் புருஷன் அர்த்தம். ஆகிய இதி இவ்விதம் அதிபூதம், பூத சப்தத்தாலே சொல்லப்படுற பிருத்திவி முதலியவற்றில் செய்ய வேண்டிய உபாசனத்தை இங்கே வேதம் சொல்றது. அத இந்த பூத விஷயமான உபாசனத்துக்கு பிற்பாடு அத்தியாத்மம், சரீரத்தில் உள்ளவற்றிலே செய்ய வேண்டியதான உபாசியத்தை சொல்றது. அதுல பிராணஹா, பிராணம்னா என்னன்னா வெளியிலிருந்து உள்நோக்கி மேலிருந்து கீழ் செல்லும், அதாவது வெளியிலிருந்து உள்ள போற வாயுக்கு அது சரீரத்தை விருத்தி பண்ணும், அதுக்கு பிராணம்னு பேரு. அப்புறம் சரீரம் முழுவதிலேயும் நிறைஞ்சு நிற்கிற வாயுக்கு வியானம்னு பேரு. அபானம்னா அந்த கீழ் நோக்கி செல்லும். இது பிராணனுக்கு ஆப்போசிட். பிராணன் ஹிருதயத்திலேருந்து மூச்சு வழியா மேல போகும், இது ஹிருதயத்திலேருந்து குதபாகத்து வழியா கீழே போகும். அதனால அது அபானம், அது அதுவும் ஒரு வாயு, வெளிநோக்கி செல்லுகிறதான வாயு விருத்தி அது. அதுக்கப்புறம் உதானஹா, உதானங்கிறது ஹிருதயத்திலிருந்து அந்த தொண்டேங்கிறமே கண்ட தேசம் அது வரையில் உள்ள ஒரு வாயு விருத்திக்கு உதானஹான்னு பேரு. அதுக்கப்புறம் சமானஹா, அதுதான் இந்த புக்தமான ஆகாரத்தை எல்லாம் நமக்கு ரத்தமா மாத்தி கொடுக்கிறது. அது அப்படிப்பட்ட அந்த வாயு விருத்தியானது நாம சமானன்னு சொல்றோம். அப்புறம் சக்ஷுஹு, சக்ஷு இந்திரியம்னா அந்த கண்ணு. ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ர இந்திரியம்னா காது. மனஹா மனசு. வாக், அந்த வாக்கிந்திரியமான நாக்கு. அப்புறம் த்வக்கு, த்வக்கிந்திரியம்னா நம்மளுடைய தோல். சர்ம, அதுக்கு இருக்கிற உள் தோல், அதுக்கு சர்மம்னு பேரு. மாம்சம், மாம்சம்னா இங்க இருக்கிறதான அந்த ஊன்னு சொல்றோமே அந்த மாம்சம். அதுக்கப்புறம் அதுல ஸ்நானஹா, அந்த ஊந்தண்ணின்னு சொல்றோமே அந்த ஊந்தண்ணுன்னு சொல்றாலே அது அதுக்கும் கீழே இருக்கும், மாம்சத்துக்கும் கீழே இருக்கும் அது. அப்புறம் அஸ்தி, அஸ்திங்கிறதுனா எலும்பு. அதனாலதான் ஒருத்தர் பறவை பூச்சுட்டா மறுநாள் சஞ்சயனத்தின் போது அஸ்தின்னு சொல்றோமோ அது எலும்புன்னு அர்த்தம். ஆனா இங்க எல்லாருமே அஸ்தி அஸ்தி கிடைச்சாச்சா அஸ்தினா சாம்பல் நினைச்சிட்டு இருக்கா, அது சாம்பல்னு அர்த்தம் இல்லை, பஸ்மம்னா தான் சாம்பல், அஸ்தின்னா எலும்புன்னு தான் அர்த்தம். அதுல மஜ்ஜா, அந்த எலும்ப கெட்டிமா புடிச்சுட்டு நிக்கிறதான ஒரு திரவமான வஸ்து அது. இதெல்லாம் அத்தியாத்மம். அப்புறம் ஏதத்து, இவைகள் அனைத்தையும் அதிவிதாய கற்பித்தது. எது கற்பித்தது? ருஷிகி, ருஷிகின்னா வேதம்னு ஒரு அர்த்தம், அல்லது ஒரு ரிஷி கற்பிச்சாருன்னு வச்சுக்கலாம். இப்படி இதம் சர்வம், இப்படி முன்னாலே கூறிய எல்லாவும் பாங்கம், அஞ்சஞ்சு வரிசையுள்ளதாகவே இருக்கு. அது பாங் தேனைவ, இங்கு சொல்லப்பட்டதான இந்த அஞ்சஞ்சா இருக்கிறதான அஞ்சு வரிசை இருக்கே அது பிரம்மோபாசனத்தாலே பாங்கம். இந்த 15, 5, 30, 6, 5 திருப்பாவ கூட இந்த பாந்தோபாசனம்னு பெரியவா சொல்லுவா. ஏன்னா அதுலயும் 6, 5 இருக்கு, 6, 5, 30 இல்லையா, 6 × 5 அது 30 இருக்கான். இதே மாதிரி 15, 15, 30 அதனால இந்த 5 வரிசைகளாக 3, 3, 6 இருக்கு அத்தியாத்மமும் அதிபூதமும். அதனால அந்த பிரம்மத்தை ஸ்பிருணோதி அடைகிறான் இதி என்பதாக அவேஷது உபதேசித்தது, வேதமானது நமக்கு உபதேசித்ததுன்னு இங்கே பேசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லோகபாகத்தையும் தேவதா பாகத்தையும் தனித்தனியே ஏன் சொல்றதுன்னா இங்க சொன்னதான பாந்தோபாசனமானது சரீரத்துக்கு வெளியிலே உள்ளே ஆசிரயிச்சதுன்னும் சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஆசிரயிச்சதுன்னு ரெண்டு விதமா ஏன் பிரிச்சிருக்குன்னா, இந்த பிருத்திவி முதல் ஆத்மா ஈராக உள்ள லோக தேவ பூத விஷயமான அந்த பாந்தோபாசனங்கள் பாஹ்யமான பாந்தோபாசனம், அது பாஹ்ய பாந்தம்னு சொல்லுவார். அதே மாதிரி அத்தியாத்ம விஷயமான பாந்தோபாசனம், அதுல பிராணன்லேருந்து சமானம் உள்ளிருக்கிற அஞ்சு, அப்புறம் வாயு பாந்தம்னு இது சொல்றா, அப்புறம் சக்ஷுஷ்லேருந்து துவக்கு வரைக்கும் இருக்கிறதான அஞ்சு இந்திரிய பாந்தம், அப்புறம் சர்மம் முதல் அந்த மஜ்ஜா முடிவாக இருக்கிறதான அஞ்சும் தாது பாந்தம். இந்த இப்படி ஒரு ஒரு பாந்தத்தையும் அஞ்சஞ்சும் பிரிச்சு நாம தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் நாம பிரிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்பதான் இந்த வெளியில உள்ளதான பதினஞ்ச உள்ள இருக்கிறதான சரீரம் எப்படி கிரகிக்கிறது. இப்போ அரிய இங்கேருந்து உபன்யாசத்தை சொல்றேன், தேவெல்லாம் அதை அங்கேருந்து உங்க ஆத்திலிருந்து கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன், இத இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆறுது, அங்க நீங்க ரிசீவ் பண்றேன். அப்போ யூ ஆர் அட் த ரிசீவிங் எண்ட், ஐ ஆம் அட் தி டிரான்ஸ்மிட்டிங் எண்ட். அதே மாதிரி இந்த முதல்ல இருந்த அதிபூதங்கள் எல்லாம் எல்லாம் டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த மூணு அஞ்சு இருக்கே, அந்த பதினஞ்சும் ரிசீவிங். அதனால இந்த பதினஞ்சுக்கும் அந்த பதினஞ்சுக்கும் இது டிரான்ஸ்மிட் ஆகி அது பண்ணும். இப்போ எப்படி அந்த அலைவரிசை ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் பாருங்க, இப்போ கண்ணால் நாம் கேட்க முடியாது, காதால பார்க்க முடியாது, இப்படி அந்த ஒன்னொன்னுக்கும் பிரத்யேகமான சக்தியை கொடுத்துருக்கான். அதான் அந்த பேண்ட் வித்துன்னு சொல்ற பாருங்க, இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல அந்த மாதிரி அந்த பேண்ட் வித்து ஒன்னொன்னுக்கும் கொடுத்துருக்கான். கண்ணுக்குன்னா இவ்வளவு, காதுக்குன்னா இவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்கான் பகவான். இதை யாராவது நம்ம இன்னி வரைக்கும் நினைச்சு பார்த்துருக்கோமா, அடாடா இப்படி அங்க ஒரு பதினஞ்சு டிரான்ஸ்மிட் ஆறுது, இங்க ஒரு பதினஞ்சு சரீரத்தில் ரிசீவ் ஆறுதே, இதை என்னைக்காவது ஆஹா பகவான் இவ்வளவு பரம உபகாரம் நமக்கு பண்ணியிருக்கானே, அப்படிப்பட்ட பகவான ஒரு நாளாவது ஒரு க்ஷணமாவது நாம சிந்திச்சு பார்த்திருப்போமா இல்லையே. அதனால இப்படி சிந்தித்து ஆதிபௌதிய ஆத்தியாதிமிகான சகல பதார்த்தங்களையும் பிரம்மமாக எவன் அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதின்னு சொல்ல போறார், அப்படி எல்லாமும் அவனாவதான் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும்னார் நம்மாழ்வார். அப்படி நாம பார்க்கிற அனைத்து வஸ்தும் பகவானே அப்படின்றதான திருஷ்டி அவனுக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த சர்வ ஜகத்தையும் சரீரமாக உடைய அந்த எம்பெருமானை இவன் முடிவிலே அடைந்து அங்கே அவனோடு ஒக்க அந்த இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னா அதுல கொஞ்சம் கூட மிக இல்லை. இப்போ இவ்வளவும் இந்த வெளியில அஞ்சு உள்ள அஞ்சு, இந்த அஞ்சுக்கும் இந்த வெளியில இருக்கிற அஞ்சுக்கும் இது வேதத்தை எத்தனையோ பேர் ரிசர்ச் பண்ணா, அதுல ஃபாரினர்ஸுக்கினுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அவ என்ன பண்ணா, ஒரு ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு பன்னெண்டாவது பதிமூணாவது நூற்றாண்டுல வேதங்களை இது பண்ணும்போது, வேதத்தை போல ஒரு புழுகு மூட்டை, இது பண்டில் ஆஃப் லைஸ்ன்னு சொல்லிருக்கா. அதனால இது வேதம் அவ்வளவு பொய் சொல்றது, அதுல ஒண்ணுமே உண்மை இல்லை, எல்லாம் உண்மைக்கு புறம்புன்னா. இப்போ ஒன்னுலயும் அதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஏற்றின்னு போறது. இப்ப பாருங்க, ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துல சப்தம்ங்கிற ஒரே ஒரு குணம் தான். அதுக்கப்புறம் வாயு அதுலேருந்து வருது, அந்த வாயுக்கு ரெண்டு குணம் உண்டு, அதனுடைய வாயுனுடைய பிரத்யேக குணமான ஸ்பர்சம், அந்த ஆகாசத்துல இருக்கிறதான சப்தத்தையும் அது கிரகிச்சுக்கும், அதனால அதுக்கு ரெண்டு உண்டு. அதே மாதிரி அக்னி, அந்த வாயுலேருந்து அக்னி வருது, அந்த அக்னியில மூணு விதம் தனக்குன்னு பிரத்யேகமா ரூபம்ங்கிற இருக்கும். அதுக்கப்புறம் முன்னால ஆகாசத்தில் இருக்கிற சப்தத்தையும் வாயுவில் இருக்கிற ஸ்பர்சத்தையும் அது கிரகிச்சுக்கும். அப்போ அதுக்கு மூணு. அதுக்கப்புறம் அந்த ஆபகான்னு சொல்றாலே ஜலம் வாட்டர், அதுக்கு நாலு. இது ஆகாசத்தை கண்ணால பார்க்க முடியாது, வாயுவை கண்ணால பார்க்க முடியாது. இப்ப காத்து நம்ம சுத்தி இருக்கு, நமக்கு தெரியுறதா, தெரியறதில்லை, கண்ணால பார்க்க முடியறதில்லை. அது ரெண்டையும் கண்ணால பார்க்க முடியாது, ஆனா ஆகாசத்தை ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்பர்சமும் கிடையாது, வெறும் சப்தம் தான், ஓங்கிற ஒரு இறைச்சல் தான் அதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது ஆகாசத்துக்கு. அதுக்கு அடுத்தது அந்த வாயுக்கு சப்தமும் இருக்கு, அதுக்கு ஸ்பர்சமும் இருக்கு. சரி, இதுல வாயுக்கு சப்தம் எங்க இருக்குன்னு கேட்டா, இப்ப எத்தனையோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், குணாதஸ்வரம் இருக்கு, கிளாரினட் இருக்கு, இதெல்லாம் நாம பாக்குறோமோனோ, அதுல என்ன பண்றா, புல்லாங்குழல் இருக்கு. அது பகவான் உபயோகிச்ச ஒரே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த புல்லாங்குழல் தான், அது அந்த காத்து வாத்தியம் தான். அப்போ அந்த காத்து அந்த தொடையில மூடி மூடி இது பண்றதுனால சப்தம் வரதா இல்லையா, அதனால அதுக்கு சப்தம் இருக்கு அப்படின்னு நன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அந்த சப்தத்துக்கு மேல அந்த அக்னிங்கிறதுக்கு பார்க்க முடியும். இப்போ ஒரு நெருப்பு ஒரு விளக்கு எரியறது, இல்ல ஒரு நெருப்பு ஒரு இடத்துல எரியறதுன்னா நம்மளால கண்ணால பார்க்க முடியும் சாட்சாத்தா. அதனால ஆகாசம் கண்ணுக்கு தெரியாது, அதே மாதிரி வாயும் கண்ணுக்கு தெரியாது, ஆனா நெருப்பு எரியறது கண்ணுக்கு தெரியுது. அதனால அது ரூபவத்தா இருக்கு, அது அக்னியினுடைய இது, அது சக்ஷு நிதியத்தை கொண்டு போய் கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த அக்னியிலேருந்து ஜலம் வந்தது, அந்த ஜலத்தை நாலு குணம் ஜலத்துல இருக்கு, அதாவது மேல இருக்கிற மூணுல இருந்து மூணு இதையும் கிடைக்கிச்சுண்டு. தனக்குன்னு பிரத்யேகமா ருச்சி, இப்போ என்னதான் நம்ம கூல்ட்ரிங் சாப்பிட்டாலும், என்னதான் பாதாங்கீர் அது இதுன்னு எத்தனையோ சாப்பிட்டாலும், கடைசி ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்டா தாகடங்கிற மாதிரி வேற எதுவும் வராது. அதனால தீர்த்தத்துக்குன்னு எப்பவுமே அந்த ஜலத்துக்குன்னு பிரத்யேகமா ஒரு தனி இடம் இருக்கத்தான் இருக்கு, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ இந்த தீர்த்தத்தை ரசவத்தா இருக்கு, அதை பருக முடியும். அக்னியை பருக முடியுமா, ஆகாசத்தை பருக முடியுமா, வாயு பருக முடியுமா? அப்போ பருக முடியும். இது ரூபவத்தாவும் இருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துல ஜலத்தை வச்சோம்னா ஜலம் இருக்குன்னு தெரியுது, ஆறுல நதியில குளத்துல எல்லாத்தையும் பாக்குறோம், ஜலத்தை நம்ம கண்ணால பாக்குறோம், அதனாலே அது ரூபவத்தாவும் இருக்கு. ஏதோ அமெரிக்கால நயாகரா ஃபால்ஸ்ன்னு இருக்கான், அங்க ஒரு 100-200 கிலோமீட்டர் வரைக்கும் நிசப்தமா இருக்கும்போது அது சப்தம் எல்லாரும் கேட்பா கேட்க முடியா இருக்கும்னு சொல்றாடியேன்னு பார்த்ததில்லை, அது படிக்கதான் கேள்வி. அந்த மாதிரி அவ்வளவு பேரிரைச்சலோட அந்த ஜலம் இருக்குமா, அப்ப ஜலத்துக்கு சப்தமும் இருக்கு. அதோட இல்ல அந்த ஜலதரங்கம்னு ஒரு வாத்தியம் பண்றாடனா, ஒரு கிண்ணத்துல நிறைய ஜலத்தை வச்சு அது வெவ்வேற அளவுல அந்த ஜலத்தை வச்சு அதுல தட்டினா அது சவுண்டு வருது அப்படிங்கறதெல்லாம் அதுவும் சொல்றா. அப்ப ஜலத்துக்கு சப்தமும் இருக்குன்னு தெரியறது, அதை கண்ணால பார்க்க முடியும், அது ரூபமா இருக்கு. அதுக்கு சப்தமும் இருக்கு, ரூபமும் இருக்கு, அதை நாம இதுக்கிறோம். அத குளிர்காலத்துல அந்த ஜலத்தை தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. அதே கோட காலத்துல அந்த பைப்பை திறந்தோம்னாலே வெந்நீர் வர மாதிரி வர்றது பைப்ல, நமக்கே தெரியும். அதனால அதுல அந்த உணர்ச்சி, அதாவது ஸ்பர்சம்ங்கிறது ஜலத்துல நிச்சயமா இருக்குங்கிறது நாம எல்லாருமே உணர்றோம். அதுக்கப்புறம் அந்த நாளும் ஜலத்துக்கு இருக்கு. இதுல இந்த நாளோடையும் கூட பிரத்யேகமான கந்தம்ங்கிறது அந்த பிருத்திவிக்கு உள்ளு, அதாவது கந்தத்வி பிருத்திவின்னு சொன்னமே அந்த மாதிரி அந்த கந்தமுடைய இதெல்லாம் பார்த்திவ பதார்த்தம்னு சொல்லுவா சாஸ்திரங்கள்ல. அந்த பார்த்திவ பதார்த்தத்துக்கு எப்போதும் அந்த வாசனை இருக்கும், அது நல்ல வாசனையா இருக்கட்டும் கெட்ட வாசனையா இருக்கட்டும், அது மன நறுமணமா இருக்கட்டும் துர்மணமா இருக்கட்டும், அது மனம்ங்கிறது அந்த பிருத்திவி சம்பந்தத்தினாலே ஏற்படுறது. இப்போ ஒரு கல் எடுத்து இன்னொரு கல்லுல அடிக்கிறோம், அப்போ ஒரு சப்தம் வருதா, சப்தம் வருது, அதை ஃபீல் பண்றோம். ஒரு பெரிய கல் எடுத்து பார்த்தா வெயிட் ஜாஸ்தி இருக்கு, சின்ன கல் எடுத்து பார்த்தா அது வெயிட் குறைச்சலா இருக்கு, அதனால அது எடை குறைச்சல் எடை கூட இருக்கிறதுனால நாம அதை ஃபீல் பண்றோமோனோ, அதனுடைய கனபரிமாணத்தை நம்ம இவ்வளவு எடை இருக்கு இது இவ்வளவு எடை இருக்குன்னு சொன்னா நம்ம அதை ஸ்பர்சிக்க முடியறது. அதுக்கப்புறம் அதுக்கு சப்தம் இருக்கு, ஸ்பர்சம் இருக்கு, அத நாம கண்ணால பாக்குறோம், அதனால ரூபம் இருக்கு. அத மண்ண யாராவது திம்பாளா அப்படின்னா அந்த கிருஷ்ணனே சாப்பிட்டான். அந்த கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்டுட்டு அதை போய் பலராமா அம்மா யசோட சொல்லிட்டான், யசோத வந்து வச்சுன்னு மிரட்டரா குச்சி வச்சுண்டு எங்க வாயை தர மண்ணு தினியாமே என்ன ஆணு தரந்தான் இவளையே தெரிஞ்சா அதுல என்ன இந்த சமஸ்த பிரபஞ்சமும் அதுல தெரிஞ்சதுன்னு சொல்ற அது எப்படி இருக்கட்டும் அது அது வேற விஷயம் இப்ப அதுக்கு போக வேண்டாம். அங்க இப்படி அந்த மண்ணை குழந்தை இன்னைக்கும் குழந்தைக மண்ணு திங்கிறது இப்படி ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு சொல்ற. அப்போ மண்ணுக்கு ஒரு ருச்சி இருக்கிறதுனால தானே அந்த குழந்தை சாப்பிடுறது அதை, அதனால அந்த மண்ணுக்கு ருச்சியும் உண்டு. இப்படி இந்த அஞ்சும் மண்ணுக்கு இருக்கு. அதனாலதான் தூணிலாய் ஐந்துமாய் புனர்கண்ணின்ற நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால் கால்னா காத்து சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய மீன்னா ஆகாசம் மீனிலாய ஒன்றுமாய் இப்படி வேறு வேறு தன்மையா பகவானே நீ இருக்கியே யாவனாவது ஒருத்தம் உன்னை நினைச்சு பாடுறானா ஆர் நினைக்க வல்லரேன்னர். இப்போ அந்த வெளிநாட்டுக்காரெல்லாம் வேதத்தை படிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் இதை கேலி பண்ணா கிண்டல் பண்ணா இதை பண்டில் பிள்ளைசுனா இப்படிலாம் சொன்னவன் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பெருக பெருக வேதம் சொல்றது சத்தியம் அது உண்மைமா. ஏன்னா இப்போ ரெண்டாவதுல பார்க்க போறோம் ஆனந்தவல்லியில ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹா பிருத்வி பிருத்திவியோரோஷதயஹான்னு மேல பார்த்துன்னு போறோம். அப்போ ஆகாசத்திலேருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னியிலேருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலேருந்து இந்த பூமி வந்ததுன்னு வேதம் விவரிச்சுன்னு போறது. ஒண்ணுக்கொன்னு எதிரடையா இருக்கிற இதுல இருந்து எப்படி அது பிறக்க முடியும், இதனால இது ஒரு காலம் சம்பாவிதம் இல்ல நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னா அதுல ஆகாசா வாயு வாயுன்றது ஆகாசத்திலேருந்து வர்றது அப்படின்னு வேதம் சொல்றது. அங்க மேல போக போக மூச்சு முட்டுறது அங்க வாயுவே கிடையாது அப்போ வேதம் பொய் சொல்றதுன்னா. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்ப கண்டுபிடிச்சு இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் கிளைமேட் எல்லாம் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த வான வெளியில அந்த ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அந்த ஓசோன் மண்டலம் O3ன்றால ஆக்சிஜன் அந்த ட்ரைவேலண்டா இருக்குன்றாலும் அந்த O3 ஆனது அங்க முழுக்க வியாபிச்சு இருக்கு. அதனாலதான் இப்ப அந்த தட்பவெப்ப நிலையில சீதோஷ்ணத்துல மாற்றம் ஏற்படுறது. ஏன்னா அதுல ஓட்ட விழுந்துருச்சுன்னு ஏதோ விஞ்ஞானிகள் நிறைய சொல்றா. அப்படி இப்ப உத்துனுட்டா இந்த ஆகாசத்துல வாயு இருக்கு அப்படின்னு இப்ப உத்துனுட்டா. அதுக்கப்புறம் வாயோர் அக்னிஹின்னு வந்தது. இது ஒரு விளக்கு இருக்கு துணு ஊயினா அணைஞ்சு போடுறது. அப்போ இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரிட காத்து அக்னியை அணைக்கிறது. அதனால எப்படி வாயுலிருந்து அக்னி வந்திருக்க முடியும், வாயோர் அக்னிங்கிறத மாதிரி ஒரு அபத்தம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. வேதம் இதை போய் சொல்றதே இத்தையும் மாங்க மாங்கு உட்காந்து இவா பாராயணம் பண்ணி நோட்டு பண்ணி சொல்லுன் இருக்காளே இவாளுடைய அறியாமையே என்னன்னு சொல்றதுன்னு உட்காந்து சொல்லலாம். அப்போ அது அப்படி இல்லை. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த 18th century எண்டுல கண்டுபிடிச்சா என்னன்னு கண்டுபிடிச்சா இதுல அந்த இப்ப ஒவ்வொரு ஆத்துலேயுமே நாம LPG லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்போ தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அந்த ஃபியூல் நமக்கு எது இந்த கேஸ் தானே. அதுவும் அந்த பொம்மநாடி எழுந்த ஒரு நாள் கேஸ் டிலே ஆயிடுச்சுன்னா 1000 போன் பண்ணி கேஸ் கம்பெனிக்கு இன்னும் கேஸ் வரல தீந்து படுத்துன்னா ஆட்டி ஆட்டி கேஸ் சிலிண்டர் பாக்குறாங்க. அப்போ அந்த கேஸ் என்னவா இருக்கு அது திரவ ரூபத்துல அது ஆவியாக அதாவது அந்த வாயுவா மாறி அது பர்னர்ல வந்து அக்னியா ஜொலிக்கிறதோனோ. அப்போ அங்க என்ன சொல்லிச்சு வேதம் வாயோர் அக்னிஹி அந்த LPG தானே வாயு வாயோர் அக்னிஹி இப்போ தோன்றாங்க. அப்போ வேதம் சொன்னது பொய் இல்லை, நீ அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது உனக்கு பொய்னு தோன்றது அவ்வளவே தவிர வேதம் ஒரு காலம் பொய் சொல்லாது. அது அப்பட்டமான உண்மைங்கிறத மற்றவா நம்புறாளோ இல்லையோ வைதிகாலான நாம நிச்சயம் நம்பணும். வேதத்தை தினம் நாம பாராயணம் பண்றோம், அதனால வேதத்துல சொல்றது ஒண்ணு கூட பொய் இல்லை, அத்தனையும் சத்தியம்னு உளப்பூர்வமா நாம நம்பணும். சிலதுக்கு காரண காரியம் நமக்கு தெரியாம இருக்கலாம், அது பிற்காலத்திலே வரவா அது கண்டுபிடிச்சு ஆகா வேதம் இப்படி சொல்றது இது உண்மைதான்னு அப்புறமா ப்ரூவ் பண்ணுவா, ப்ரூவ் பண்ணாம போயிட மாட்டா. அது ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் வரைக்கும் நாம பொறுத்துன்னு இருக்கணுமே தவிர இன்னைக்கு நமக்கு தெரியலையேங்கிறதுனால அந்த வேதம் சொல்றது பொய்னு ஒரு காலம் ஆகாது. அப்புறம் அந்த வாயோர் அக்னி அக்னேராபகான்னு சொன்னான், இந்த வாயுலேந்து அக்னி சம்பந்தத்தினாலே நமக்கு ஜலம் வருதுன்னு இப்போ அதையும் கண்டுபிடிச்சான் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் H2+O2 கிவ்ஸ் 2H2O, அது எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் கொடுப்பான் அதுக்கு. அந்த மாதிரி இப்போ அந்த இரண்டு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் ஒரு ஆக்சிஜன் மாலிகூலோட சேர்ந்து வாட்டர், ரெண்டு மாலிகூல் வாட்டர் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னான். அது அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதனால அங்கே அக்னி சம்பந்தம் இருக்கு, அதனால வாயோர் அக்னி அக்னேராபகா அதை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அந்த H2O2 ஹைட்ராலிசிஸ் பண்ணி அதை வாட்டரை திருப்பி இதாகவும் கேஸ் ஆகும் மாற்றினான். அப்புறம் அந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்த்து அதை ஜலமாகவும் ஆக்கி விஞ்ஞானிகள் உலகத்துக்கு நிரூபிச்சார். அப்போ நம்மளுடைய வேதத்தில் சொன்னதான வாயோர் அக்னி அக்னே ராபகாங்கிறது ஸ்பஷ்டமா நிரூபணமாச்சு. இப்போ மீதி எத்தனையோ இடத்துல எவ்வளவோ சொல்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சந்திர மண்டலத்துக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் போனா அங்கெல்லாம் பண்றாங்கிறத ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல வேதத்துல சந்திர மண்டலம்ங்கிறது சூரிய மண்டலத்தை காட்டிலும் எவ்வளவோ உசரத்துல இருக்கு, அதனால அந்த சந்திர மண்டலத்துக்கு இவன் போயிருக்கவே முடியாது, பஸ்மா போவான், அதனால அங்க இல்ல இவா சொல்றது வேற எங்கேயோ இறங்கியிருக்கா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வைதிகாலுடைய ஒரு கணிப்பே தவிர இது அடியன் சர்ச்சைக்காகவோ இதுக்காகவோ சொல்ல. அடியனுக்கு அதுல அதிகமான விஷயமும் தெரியாது, ஆனா வேதத்தை பரிபூர்ணமா நம்புறவங்கிற ஒரு உரிமையில சொல்றேன். அவெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு காலகட்டத்துல அதுவே தப்புன்னு தான் எதை முன்னால இன்வென்ட் பண்ணாலோ அதுவே அந்த இன்வென்ஷன் அது தப்பு அப்படின்னு அவாளே ஒத்துவிண்டு அதுக்கப்புறம் அந்த புதிய கண்டுபிடிப்பு வரத்தான் போறது. அது வரைக்கும் நாம இருக்கமோ இல்லையோ அது வேற விஷயம், நம்மளுடைய சந்ததிகளாவது நிச்சயமா அதை பார்க்கும்படியான ஒரு நிலை கண்டிப்பா ஏற்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எதுக்காக இவ்வளவு டயத்தை எடுத்து நிலையன்னு சொல்றேன்னா, வேதம் என்ன சொல்றதோ அதை கண்மூடித்தனமா நம்பணும். இதுல வேதம் சொல்லிடுச்சுன்னா அது ரைட், அதுக்கு மறு பேச்சே கிடையாது. வேதத்துல இது இதுதான் நிர்தாரணமா சொல்லும், நிஷ்கிருஷமா சொல்லும், அத அப்படியே நாம் ஒத்துக்கணும். ஒத்துக்கிண்டா நமக்கும் சேயசு, அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் அதிகமான உறுதுணையை செய்யும்னு சொல்லிட்டு இந்த இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.